ತರಂಗ ಪ್ರಕಾರ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾಪ್ತ ರಕ್ಷಣ ಎದಿದ್ದ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಕೂತಮಣರ್ಜಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧೋ ವರದ ಪದಮುಖೆ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸಬಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತುರ್ಯಂ ಷಡರ ಪ್ರಗದರಾದ್ವೇದ ಚೌಡಾರ್ಘ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾದ್ಯಾನ್ ಅಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಬದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಕರ್ತ ಶ್ರೀರಂಗವರ್ತರ್ ಮಾಂ ಅವ್ಯಾಜ್ ಅಭಯ ಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಹಕೋರಕಿತನೇಮ ಕಟಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ಧೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾದ ಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತದ್ಯಾದ್ಯೌ ಜಂಬದಿ ಜಗದಾಂಬದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಹ ಮದೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತದ್ರಾದ್ಯೌ ಜಂಬದಿ ಜಗದಾಂಬದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾದಭಯ ಮುದ್ರಿತ ಅನಾಧೇ ನಿಸ್ಸೀಂನೋ ದುರಿದು ಜಲದೇರನ್ನ ರೂಪಣಂ ವಿತು ಪ್ರಾಯ ಚಿತ್ತಂ ಎದುರಗು ದುರೀನಾಶಯ ವಿಧ ತದಾರಂಭೇ ಸಸ್ಯಾಃ ಗಿರಮವಧಾನೇನ ಮನಸಾ ಪ್ರಪದ್ಯೇತಾಮೇಕಾಂ ಶ್ರಿಯಮಖಿಲ ಜಾತಸ್ಸಮಹಿಷೀಂ ಮಹೇಂದ್ರಾಜ್ಞಾ ವಿಷ್ಣು ಪ್ರಬುಧಿ ಮಹಸ್ವ ಪ್ರಬುಧಿವತ್ ಪ್ರಪತ್ತವ್ಯೇ ಸತ್ವೇ ತರಣಮಿತಿ ವೈಶಿಷ್ಟ್ಯ ವಿಭವಾಂ ಅದೃಶ್ಯತ್ವಂದೂತ್ವ ಕವಿತಃ ಅಭಿಗಮ್ಯಸ್ತ ಸಮಜನನೀಂ ಶ್ರಿಯಂ ಸೀತಾಪಾಂಗಾಂ ಅಹಮಶರಣ ಯಾಮಿ ಶರಣಂ ಸ್ವತಃಸಿದ್ಧ ಶ್ರೀಮಾನ್ ಅಮಿತ ಗುಣ ಭೂಮಾ ಕರುಣಯ ವಿದಾಯ ಬ್ರಹ್ಮಾದಿ ವಿದರದ ನಿಜಾದೇಶಮಪಿ ಯಃ ಪ್ರಪತ್ಯ ಸಾಕ್ಷಾದ್ವಾ ಭಜನ ಸರಸಾ ವಾಪಿ ಸುಲಭಂ ಮುಮುಕ್ಷು ದೇವೇಹಂ ತಮಹಮಧಿಗಚ್ಛಾಮಿ ಶರಣಂ ವೃಂದಾನಿ ಯಃ ಸುಭಯನ್ ವೃಷಸುಂದರೀನಾಂ ವೃಂದಾವನಾಂದರ ಭುವಾಂ ಸುಲಭೋ ಬಭುವ ಶ್ರೀಮಾನ್ ಅಶೇಷ ಜನ ಸಂಗ್ರಹನಾಯ ಹೇತೆ ರಂಗೇ ಭುಜಂಗ ಶಯನೇ ಸ ಮಹಾಭುಜಂಗ ರಂಗಾಸ್ತಿಯನ್ನ ಭುಜಂಗ ಪುಂಗ ವಪು ವರ್ಗ್ಯಂಗ ವರ್ಗ್ಯಂಗತೌ ಸರ್ಗಸ್ತಿತ್ಯವಸಾನ ಕೇಳಿ ರಸಿಕೌ ತೌದಂಬದೀನಃಪತಿ ನಾಪೀ ಪಂಗಜಶಾಯಿನ ಶ್ರುತಿಶುಕೈ ಅನ್ಯೋನ್ಯಬದ್ಧಸ್ಮಿತೌ ಬಿಂಬಸ್ಯಾಂಬುಜ ಸಂಭವಸ್ಯ ವಚನೈಃ ಓಂ ತತ್ಸದೀಸ್ಯಾದಿಭಿಃ ಜನಗರುಣಾ ರಸೋಗಪರಿಜಾಂ ಪರಿತಾಪಹರಾಂ ನಯನ ಮಹಚ್ಚಟಾಂ ಮಯಿತರಂಗಯರಂಗಪತೇ ದುರಿತ ಹುದಾಶನ ಸ್ಫುರಿತ ದುರ್ದಮದುಃಖಮಶೀ ಮಲಿನಿತ ವಿಶ್ವಸೌದ ದುರಪಹ್ನವ ವರ್ಣಸುಧಾಂ ನಿರ್ದುರ್ಮೋಚೋದ್ಭಟ ಕರ್ಮ ಕೋಡಿ ನಿಬಿಡೋಪ್ಯಾದೇಶ ವಶ್ಯಕೃತ ಬಾಹ್ಯೈನ ವಿಮೋಚಿತೋಸ್ಮಿ ಕುದೃಶಾಂ ಪಕ್ಷೈನ ವಿಕ್ಷೋಭಿತಃ ಯೋ ಮಹಾನಸಿಕೋ ಮಹಾನಿಧಿಪದೇ ನೇತಶ್ಚ ತತ್ಪೌತ್ರಜಾನ್ ಅಚಾರ್ಯಾನಿರಂಗ ದುರ್ಗಮಹಿತೆ ಸ್ವಲ್ಪಾಪದಷ್ಟೋ ಸ್ವಲ್ಪಾಪದಿಷ್ಟೋ ಭರ ಆರ್ತೆ ಶ್ವಾಸುಫಲಾದನ್ಯ ವಿಷಯೇ ಅಪ್ಯುಚ್ಛನ್ನ ದೇಹಾಂತರ ಕನ್ಯಾದೇ ರಣಪೇಕ್ಷನಾತ್ತನಮೃದಾಂ ಸತ್ಯಾದಿವದ್ಯಾಪಿನಿ ಶ್ರೀರಂಗೇಶ ಯಾವದಾತ್ಮನಿಗದ ತತ್ಪಾರತಂತ್ರ್ಯೋಚಿತ ತ್ವಯ್ಯೇವತ್ತುಪಾಯ ಧೀಹಿ ಅಪಿಹಿತ ಸ್ವಾಪಾಯ ಭಾವಾಸ್ತು ಮೇ ತ್ವಯ್ಯಾಚಾರ್ಯೈ ವಿನಿಹಿತ ಬರ ತಾವಕ ರಂಗನಾಥ ತ್ವತ್ಕೈಂಗರ್ಯ ಪ್ರಣವ ಮನಸ ಪ್ರವಣ ಮನಸ ತದ್ಗುಣ ಸ್ವಾತ್ಮನ ಸ್ವಾತ್ಮದತ್ತಾಃ ತ್ವಯ್ಯೇಕಸ್ಮಿನ್ನ ವಿಜಹತೋ ಮುಕ್ತವತ್ ಸಾಧನತ್ವಂ ತ್ವಚ್ಛೇಹಸ್ತರ ಸ್ವರಸಿಂ ಸ್ವರರಸಿಕಾಃ ಸೂರಯೋ ಮೇ ಸ್ವದಂತಾಂ ನ್ಯಾಸ ತಿಲಕಂ 11ನೇ ಶ್ಲೋಕಂ 11ನೇ ಶ್ಲೋಕತ್ತಲ 10ನೇ ಶ್ಲೋಕತ್ತಲ ಪರಮಾಳ್ சாஸ்திரச்சோதிதமான உபாயங்கள் ரெண்டு, பெருமாளை அடையறதுக்கு சாஸ்திரச்சோதிதமான உபாயங்கள் ரெண்டு, ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி. ஒன்னொன்னுக்கும் ஆர்த்தியினுடைய தாரதமியத்துக்கு ஈடாக ஒன்னொன்னு பலன் கொடுக்கறது. ஆர்த்தேஷு ஆசுபலா, ஆர்த்த பிரபத்தி பண்றவனுக்கு ஆசுபலா உடனே பலன். இதே திருப்த பிரபத்தி பண்ணதுக்கு சதன்ய விஷய உச்சின்ன தேகாந்தரா, அவன் கேட்ட காலத்துல இந்த சரீரம் விழக்கூடிய காலத்துல மிச்ச பேர் அதாவது ஆர்த்த பிரபன்னன் திருத்த பிரபன்னனுக்கு பலன். மன்யாதேர் அனபேக்ஷனா பக்தியோகத்தை காட்டுல பயில விலட்சணமான ஒரு உபாயம் இந்த பிரபத்திங்கிற உபாயம். அதனால வன்யாதேகே அனபேக்ஷனா வன்னி முதலியவைகளை எதிர்பார்க்காது. ஏன்னா இது சர்வாதிகாரமாய் இருக்கக்கூடிய சுகரமாய் சதக்கர்த்தவியமாய் இருக்கக்கூடிய ஒரு உபாய விசேஷமானபடியினாலே வேற ஒரு விஷயத்தையும் இது அபேட்சிக்காது. ஆனா பக்தி யோகம் இருக்கே அது திரைவர்ணிக சாத்தியமாய் வேதாத்தியனாதிகளாதி அங்கங்கள் அத்தியனம் அத்தியனம் பண்ணது அனுஷ்டானம் பண்ணணும் முதலிய அங்கங்களை சாபேட்சமா உடையதா பக்தி யோகம் இருக்கு. அதனால தான் அக்னிஹோத்ராதிது தொற்காரியாயு தத்தரிசனாது யஜ்ஞாதிஸ்வதேர் அஸ்வவது விஹிதத்துவ ஆசிரம கர்மாபி முதலியதான சூத்திரங்கள்ல மூணாவது அத்தியாயத்துல பாஷ்யக்காரர் இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் எடுத்து சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி நியமங்கள் அதாவது அக்னிஹோத்திராதிகள்லாம் அவசியம் பண்ணணுங்கிற நியமங்கள் பிரபன்னனுக்கு இல்ல. பிரபன்னனுக்கு இல்லையான்னு கேட்டா ஏன் பிரபன்னனுக்கு இல்லைன்னா இது சர்வாதிகாரமாய் இருக்கிறபடியினாலே இல்ல. அப்ப சர்வாதிகாரமாய்னா அவனவனுக்கு ஆசிரம விகிதமான கர்மாக்கள் அவன் பண்ணி ஆகும். இப்ப அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டா அக்னிஹோத்திரங்கள்லாம் அவசியம் பண்ணணும். பக்தி யோகத்துக்கு அது அங்கம் மாதிரி இங்க அது அங்கம் இல்ல. அது இது எந்த இடத்துக்குள்ள போய் சொருகிறது அப்படின்னா இது எதுக்குள்ள போய் சொருகிறது எதுக்குள்ள இது ஆணுகூல்ய சங்கல்பங்கிறதான அங்கத்துக்குள்ள இந்த அக்னிஹோத்திராதை எல்லாம் போய் சொருகிறது. ஆனா அவசியாபேட்சிதமானு கேட்டா எனக்கு அப்படி அவசியாபேட்சிதம்னு சொன்னா பக்தி யோகம் திரைவர்ணிக்கணும் தவிர மிச்ச பேருக்குலாம் அதிகாரம் இல்லைன்னு பக்திக்கு பிரபத்தியானது திரைவர்ணிக்கணும் தவிர மிச்ச பேருக்கு அதிகாரம் இல்லைன்னு பக்தி யோகத்துக்கு இருக்கக்கூடியதான லிமிடேஷன்ஸ் இங்கேயும் வந்துடும். அதனாலதான் என்ன சொன்னார் அனபேக்ஷனாது அதெல்லாம் எதிர்பார்க்காது. எதிர்பார்க்காதுன்னு கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. இப்ப அது எதிர்பார்க்காது அப்படின்னா அது அவனுக்கு வர்றாயா பண்றானோ அவனுடைய வர்ணாசிரம தோச்சிதமான கர்மாக்கள் ஆணுகூல்ய சங்கல்பாதிகளுக்குள்ள அந்தர்பூதம் ஆயிடுறது. அதனாலதான் ரசத்திரை சார்பில் சாஸ்திரிய நியமனாதிகாரம்னு ஒரு அதிகாரம் வச்ச. அவன் உத்தர கிருத்தியத்துல சாஸ்திரியமான கர்மாக்களை எப்படி வேணாலும் இருக்கலாமா திருத கிருத்தியம்னு கேட்டுண்டு அப்படிலாம் இருக்க முடியாது. அவன் சாஸ்திரியமான கர்மாக்களை சாஸ்திர சோதிதமான பிரகாரத்துல பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அங்க வச்ச. அதனால வன்யாதேக அனபேட்சனாத்னு சொன்னா அக்னி முதலியவைகள்லாம் எதிர்பார்க்கறது இல்லைன்னா இது சர்வாதிகாரத்துவத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக இது சொன்ன விஷயம் இது. வன்யாதேர் அனபேக்ஷனாத்னுபிருதாம் தனுபிருதாம் அப்படின்னா யார் யாரெல்லாம் சரீர பாஜர்களா இருக்கார்களோ அவளுக்கெல்லாம் எதை எதிர்பார்க்கும் சத்யாதிபத்யாபினி. சத்தியம் வதங்கிறது எப்படி சாமானிய தர்மம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கோ அது மாதிரி இந்த பிரபத்திங்கிறது சர்வாதிகாரமாய் பொதுவான ஒரு உபாயமாக இருந்திருக்கு. சத்யா அதிபத் வியாபினி. அப்ப மன்யாதேக அனபேட்சனாத்துன்னு சொன்னதுனால அக்னிஹோத்திராதிகள்லாம் இது எதிர்பார்க்கலன்னா இது வேதோக்தமான கர்மாக்கள் எதிர்பார்க்கலன்னா இது அவைதிகமோன்னு சங்கம் வந்துடுறது. சங்கா பரிகாரத்துன்னு சொன்னார் அப்படிலாம் இல்லப்பா. வேதத்துல ரெண்டு விதமான இது இருக்கு. ஒண்ணு தர்மங்களை உபதேசம் பண்றது விசேஷ தர்மம்னு சில சாமானிய தர்மம்னு சில. இப்ப அக்னிஹோத்திராதிகள்லாம் விசேஷ தர்மம். அந்த வர்ணத்தை இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவன் தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். எத்தபி வேதாத்தியனம் பண்ணிருந்தா கூட பிரம்மச்சாரி அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது யாகங்களை பண்ண முடியாது அப்ப சன்னியாசி பண்ண முடியாது. அப்ப இந்த தர்மங்கள்லாம் பிரதிநியதமா இருக்கு. ஆனா சில நியம தர்மங்கள்லாம் இருக்கு அது எல்லா ஜாதிக்கும் எல்லா ஆசிரமத்துக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. அதனால அதுக்கும் வைதிகத்துவம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சத்தியம் வதா தர்மஞ்சரா முதலியதான தர்மங்கள்லாம் இருக்கு. இது சர்வாதிகாரமா இருக்கிறா போல இந்த பிரபத்தியானது சர்வாதிகாரமா இருக்கு. அப்படி சத்தியவச்சனாதிகளுக்கு வைதிகத்துவம் உண்டிக்க சித்திக்கிறதோ அது மாதிரி இந்த பிரபத்திக்கும் வைதிகத்துவம் உண்டுங்கிறதுக்காக இதை எடுத்து காமிச்சார். சத்யாதிபத் வியாபினி ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்ம நியதா தத் பாரதந்திரியோச்சுதா. இந்த உனக்கு தேவரீருக்கு பாரதந்திரியமா இருக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு? யாவதாத்ம பாவியான பாரதந்திரியம். ஏன்னா இது இதர பாரதந்திரிய வியாபத்தி. லோகத்துல மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சொத பாரதந்திரனா இருக்கான். நம்ம உத்தியோகம் பண்றோம், உத்தியோகம் பண்ற இடத்துல நமக்கு மேல இருக்கிறவன்கிட்ட நாம் பரதந்திரனா இருக்கோம். அவன் சொல்ற வேலையெல்லாம் நாம் செய்யறோம். ஏன்னா ஒரு உபாதியினால அவன் சம்பளம் கொடுக்கறாங்கிற ஒரு உபாதியினாலே நாம் அவனுக்கு பரதந்திரனா இருக்கோம். ஆனா யாவதாத்ம பாவி பாரதந்திரியம், யாவதாத்ம பாவி பாரதந்திரியம்னா எதுனால் உள்ளும் ஆத்ம தத்துவம் இருக்கோ தாவத் பரியந்தம் பாரதந்திரியம்னா ஆத்ம தத்துவம் நித்தியமானா இருக்கு. ஆத்ம தத்துவம் நித்தியமா இருக்கிறதுனால எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கக்கூடியதான பாரதந்திரியம், எம்பெருமான் சுவாமியாய் நாம் சேஷனா இருக்கக்கூடியதான இந்த சம்பந்தம் இருக்கே, இது யாவதாத்ம பாவியாய் நித்தியமா இருக்கு. அதாவது எம்பெருமானுக்கு பரதந்திரனா இருக்கிறது நித்தியமா இருக்கு. தத்ரைவ பாரதந்திரியோச்சிதம், அந்த பாரதந்திரியத்துக்கு உச்சிதமாய் தொய்யேவ தது உபாய தீ, நீதே உம் அடைவதற்கான உபாயம் அப்படிங்கிற புத்தி எனக்கு உண்டாகணும். தீஹி அபிஹிதா சோபாய பாவாஸ்துமே, எனக்கு அந்த பாவம் ஏற்படணும்னு 10வது ஸ்லோகத்துல பிரார்த்திச்ச. இதுக்கு மேல துர்மோச்சோ 9வது ஸ்லோகத்திலேருந்து 11வது ஸ்லோகத்துக்கு ஒரு சங்கதி உண்டு. துர்மோச்சோத்பட கர்ம கோடி நிபிடா அத்தியாதேச வசியகிருதா பாஹ்யைர்நைவ விமோசிதோஸ்மி சுதுஷாம் பக்ஷைன விக்ஷோபிதா யோ மகானசிகோ மகான் நிதிபதே நீதஸ்ச தத்வௌத்ரஜான் ஆச்சாரியான் நிகரங்க துர்ய மகிதே சொல்பாவசிஷ்டம் பரஹ. அப்படிங்கிற 9வது ஸ்லோகத்துல தனக்கு ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரியவத்துவம், அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே எனக்கு உமக்கு பொறுப்பு குறைச்சலா போயிடுது, சொல்பாபசிஷ்டம் இனிமே என்ன ரட்சிக்க வேண்டிய, எனக்கு ரட்சிக்க வேண்டிய காரியங்கள்லாம் எனக்கு ஆச்சாரியன் மன்னிப்ட. ஆச்சாரியாள் பலவிதமான ஆச்சாரியாள் உண்டு, அதுக்கு அந்த ஆச்சாரியாளுக்கு பிரதான ஆச்சாரியன்னு சில பேர், உபகார ஆச்சாரியாள்னு சில பேர், அதெல்லாம் சம்பிரதாய புருஷித்தியாதி கிரந்தங்கள்ல தேசியன் சாதிக்கிறார். ஒரு யாருன்னா அவ்யவஹித மோக்ஷோபாயம் பிறப்பிக்கை பிரதான ஆச்சாரிய கிருத்தியம் அப்படின்னு சம்பிரதாய பரிசுத்தியில தேசியம் எடுத்திருக்கார். அப்ப பிரதான ஆச்சாரியன் யாருன்னா அவ்யவஹித மோக்ஷோபாய விவசாயம் பிறப்பிக்கிறவன், அதாவது பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறவன் அர்த்தம். அவ்யவஹித மோக்ஷோபாயம்னா என்னன்னா நாம் இடவெளி இல்லாத நமக்கு சாட்சாத் மோட்சத்துக்கு உபாயமா இருக்கக்கூடிய பிரபத்தியை பண்ணி வைக்கிறவன் தான் பிரதான ஆச்சாரியன். பிரதான ஆச்சாரிய கிருத்தியம், அதுக்கு தேவையான விஷயங்கள் கிரந்த முகத்தினாலையும் உபதேசத்தினாலையும் பண்ணக்கூடியவர்கள் உபகார ஆச்சாரியர்கள் அழைக்கப்படுவார்கள். அதனால இங்க ஆச்சாரியான் இது ரங்க துர்யமகிதே தத்தௌத்ரஜான் ஆச்சாரியான், ஆச்சாரியான்ங்கிற பகுவச்சனத்துக்கு தான் திருவுள்ளம். சாட்சாத்தாயும் பரம்பரையாயும் எனக்கு கிரந்தங்களை கிரந்த ரூபத்தினாலேயும் சாட்சாத் எனக்கு எம்பெருமானிடத்துல சமர்ப்பணம் பண்ணி வைத்தவர்களான ஆச்சாரியர்கள் ஆச்சாரியான் இது ரங்கதுரிய மகிதே சொல்பாவசிஷ்டம் பரஹான. ஏதற்கு முன்னாடி ஏதற்கு பூர்வம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணார், எப்படிப்பட்டதான சரணாகதி பண்ணார் அப்படின்னா ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்க புகு பர்யங்க வர்யங்கதோ சர்க்தி செவகான கேளு ரசகோ இல்லை, அதுக்கு முன்னாடி சரணம் அபிகச்சாமி சுதசித்த சீமான் அமித குண பூமா கரு கருணையா விதாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசமபியா பிரபத்யா சாட்சாத்வா வஜன சதசா வாபி சுலபம் முமுக்ஷு தேவேஷம் தமஹ மம தமஹம் சரணம் அபிகச்சாமி சரணம்னு தான் சரணாகதி பண்ணேன்னு சொன்னார். தான் பண்ணிண்டா போறாது, தான் சுனிஷ்டா பிரபத்தியோட விஷயத்த சொன்னார். அதுக்கு மேல ஆச்சாரிய நிஷ்டைதான் கை கொள்ள வேண்டியதுங்கிறத காமிக்கிறதுக்காக பின்னாடி ஆச்சாரியான் இகதரங்க துர்ய மகிதே சொல்பாபசிஷ்டம் பரஹான்னு 9வது ஸ்லோகத்துல சொன்னார். 9வது ஸ்லோகத்துல சொன்ன பெருமாள் நீர் என்ன பிரபத்தி பண்ணீர், ஆர்த்த பிரபத்தியா திருப்தர் பிரபத்தியான்னு கேட்டுன்னு அதனுடைய சொரூபத்தை சொன்னார். ஆர்த்தே சுவாசுபலா ததன்ய விஷயே உச்சின்ன தேகாந்தர ஆர்த்தனுக்கு உடனே பலன், அவனுடையதான தார ஈடு அவனுடையதான துறைக்கு ஈடாக தார தொரா தார தாரதமியத்துக்கு ஈடாக அவனுக்கு பலன் அப்படிங்கிறது ஆர்த்த பிரபத்திக்கும் திருப்தர் பிரபத்திக்கும் உள்ளதான வித்தியாசங்களை சாதிச்சிருந்து இது வேற ஒண்ணு சத்திய வசனாதிகளை போல சர்வாதிகாரமாய் சாமானிய தர்மமா இருந்திருக்கு. அதுல இன்னொரு விஷயம் எனக்கு ஏற்படணும், தேவரையருடையதான திருவடிகள்ல தேவரையரே உபாயம்ங்கிறதான புத்தி ஏற்படணுங்கிறதாக பிரார்த்திச்சார் 10வது ஸ்லோகத்துல. இன்னைக்கு பிரஸ்துதமான ஸ்லோகம், நான் எப்படிப்பட்டவனா இருக்கான், தொயி தேவரையரிடத்துல ஆச்சாரியை வினிஹிதவரஹ தாவகாரங்கநாத ஆச்சாரியை வினிஹிதவரஹ, ஆச்சாரியர்களாலே வினிஹிதவரஹ சமர்ப்பிக்கப்பட்டவனாக ஆயிருக்கிறேன். ஏன்னா இவா எப்படிப்பட்டவாளா இருக்கான்னா, தொற்கைங்கரியை கைங்கரிய பிரவட மனசா தொத்குணா சுவாதமத்தாக, தொற்கைங்கரிய பிரவண மனசா அப்படின்னு. தொற்கைங்கரிய பிரவண மனசு, அந்த ஆச்சாரியாள் என்ன எம்பெருமானிடத்துல நான் சரணாதி பண்ணேன், நான் சரணாதி பண்றச்சு யார முன்னிட்டு சரணாதி பண்ணேன்னு காமிச்சார். ஆச்சாரியார்களை முன்னிட்டு சரணாதி பண்ணேன், தொய் ஆச்சாரியை தொய் தேவரீரிடத்துல ஆச்சாரியை வினிகித பரஹா, ஆச்சாரியர்களாலே வினிகித வரகா சமர்ப்பிக்கப்பட்டவனாக நான் இருக்கேன்னார். இந்த ஆச்சாரியால் எப்படி இருக்கா அப்படின்னா, அவளை பத்தி சொல்றதுக்காக சொன்னார், வினகித பரகா தாவகா ரங்கநாதா. அவ ஆச்சாரியாளிடத்துல ஒரு பிரீதி, பெருமாளிடத்துல எப்படி ஒரு பக்தி இருக்கோ அது மாதிரி என்ன உன்னிடத்துல சமர்ப்பித்த ஆச்சாரியிடத்தையும் பக்தி வேணும் அப்படிங்கறதுக்காக அவர்களிடத்த இருக்கக்கூடியதான ஒரு வைசிஷ்டியத்தை எடுத்து சொல்றார். தொற்கைங்கரியைக பிரவண மனசா, தொற்கைங்கரிய பிரவண மனசா, உன்னுடையதான கைங்கரியத்திலே, உன்னுடைய திருவடி மேல இருக்கக்கூடியதான கைங்கரியத்திலேயே பிரவண மனசா, வேற ஒரு விஷயங்கள்ல ஈடுபடாத அதுலேயே சதைக மனசர்களா இருக்கக்கூடியவர்கள். எப்படின்னா, மறந்திகழும் மனமுழித்து வஞ்சமாத்தி ஐம்புலன்கள் அடர்க்கி இடர்பார துன்பம் துறந்து இருமுப்பொழுதேத்தி எல்லை இல்லா தொன்னரை கண் நிலைக்கு நிலை நின்ன தொண்டரான அறந்திகழும் மனத்தவரம் கதியை பொன்னி அரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் நிகர நிறந்திகழும் மாயோனை கண்டன் கண்கள் நீர்மல்ல எண்ணுகளோ நிற்குனாளே. பெருமாள் திருமொழியில பாஸ்தரியமா குலசேகர பெருமாள் காமிச்சார் எப்படிப்பட்டவளா இருக்கார்னா, தொற்கைங்கரிய பிரவண மனசா, உன்னுடைய கைங்கரியத்திலே ஒரு பிராவண்யம் உடையவர்களான திருவுள்ளம் உடையவர்கள். இது அப்படியே இந்த வாக்கியம் தொற்கைங்கரிய பிரவண மனசாங்கிறது இந்த பெருமாள் திருமொழியுடையதான முதல் திருமொழி, அதனுடையதான ஏழாவது பாசுரம் அப்படியே இங்க கொடுத்திருக்காரு சுவாமி தேசி. ஒரு பதத்தை அந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷத்தை ஒரே பதத்துல கொடுத்தார். அவ எப்படி இருக்கான், ஆழ்வார் எப்படி ஆசைப்படுறாருன்னா, மறந்திகழும் மனமொழித்து பஞ்சமாற்றி. அப்ப அறத்துக்கு எதிரான இருக்கக்கூடியதான மரம், அதாவது மரம்ங்கிறது அதர்மம்னு அர்த்தம், மறந்திகழும் மனமொழித்து அதை போக்கி வஞ்சமாற்றி மஞ்சம் முதலியதான தீய குணங்களை போக்கி ஐம்புலான்கள் அடர்க்கி இடர்பார துன்பம் துறந்து இந்திரிய ஜெயம் பண்ணி இருமுப்பொழுதேத்து எல்லையில்லா தொன்னரை கண் நிலை நின்ன தொண்டர். இருமுப்பொழுதேதி ஏத்தினா பஞ்சகால பராயணர்களாய் அபிகமன உபாதான இத்யா சுவாத்தியாய யோகம்னு சொல்லக்கூடியதான அஞ்சு காலங்களிலே எம்பெருமான ஆராதனம் பண்ணக்கூடியவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள்னர். இருமுப்பொழுதேட்டு எல்லையெல்லா தொன்னறி, இது இன்னைக்கு சொன்ன நெறி கிடையாது, சாஸ்திரோக்தமாய் ஸ்ரீபாஞ்சரோக்தமான நெறியில நிலை நின்ற தொண்டர். பிரவண மனசஹா தொற்கைங்கரிய பிரவண மனசஹா, அப்படிப்பட்டதான அறந்திகழும் மனத்தவர் மனசஹா. இங்க மனசஹாங்கிற பதம் அழ்வாருடைய சீசுக்தியில அறந்திகழும் மனத்தவர் சங்கதியை, அவள் தனக்கு கதியா நினைச்சிருந்துக்கா இந்த பெருமாள் தான். தொற்கைங்கரிய பிரவண மனசஹா தொத்குணா கதியை பொண்ணி அணியரங்க தரவணையில் பள்ளிகளும் நிறந்தகழும் மாயோனை கண்டன் கண்கள் நீர்மல்க எண்ணுகளோ நிற்குனாளேன்னு சொன்னார். அதுக்கு மேல தொத்குணாஸ்வாதமத்தா, அப்ப உன்னுடைய குணத்தினாலே உண்மத்தர்கள், உன்னுடைய குணங்களை ஆஸ்வாதம் பண்ணி ஆஸ்வாதம் பண்ணி சுவச்சு சுவச்சு சுவச்சு அதனாலே உண்மத்தர்களா பித்து புடிச்சிருக்க கூடியவர்கள். தோடுமா மலர்மங்க தோலினை தோய்ந்ததும் சுடர் வாழியாள் நீடுமா மரம் சற்றதும் நிறைமேத்ததும் இவையே நினைந்து ஆடி பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடிப்பொடி ஆடனாம்பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்க என்னாவது ஏறடர்த்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன் ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் உண்டு சேறு செய்த அரங்கன் கோவில் திருமுத்தம் சேறு செய்தொண்டர் சேவடி செழுஞ்சேறு என் சென்னிக்கணிவனே அழ்வார். அடுத்த பதிகத்துல தேசரன் திரள் தேனே இதை காமிச்ச அதுல தொத்வாது தொத்குணாஸ்வாத மத்தாக தேவரீருடைய குணத்தை குணங்களை ஆஸ்வாதனம் பண்ணுவதிலே மத்தாகா மத்தர்கள்னா பித்து பிடிச்சவர்களோ இருக்கக்கூடியவர்கள் நீடுமா மரம் சற்றதும் நிறைமேத்ததும் இவையே நினைந்து வேற ஒரு விஷயத்த நினைக்க மாட்டான் நினைந்தன ஆடி பாடி அரங்கவோ என் அலற்றும் ஆடி பாடி இருக்க குணஸ்வாதமத்தாகேகஸ்மின் அபிவிஜகதோ முக்தவத் சாதனத்துவம் தொய் ஏகஸ்மின் தேவரீர் ஒருவரிடத்திலேயே ஏகஸ்மின் தொய் அபி சாதனத்துவம் உன்னை தவிர வேற ஒன்னையும் சாதனமாக பத்தாதவர்கள் வேற ஒன்ன தவிர வேற வேற எதுவும் தெரியாதவர்கள் அர்த்தம். அப்ப ஏகஸ்மின் அபி உன்னிடத்தில் நீயே உபாயமாயும் நீயே உபேயமாயும் இருக்கக்கூடிய உன்னிடத்தில் விஜகதோ முக்தவத் சாதனத்துவம் முக்தவத் முக்தானுபூதியில் இருக்கக்கூடிய அனுபவம் போல முக்தன் போல சாதனத்துவம் அதுக்கு சாதனமாயும் நினைச்சிருக்கா சாதனத்துவம் தொச்சேகத்தரசரசிகாக உனக்கு சேஷமா இருக்கு உனக்கு தொண்டுபட்டு இருக்கிறத தனக்கு ஸ்வரூபமா நினைச்சிருக்க. அப்ப இப்படி அரங்கனிடத்துல பித்தரா இருக்கக்கூடியவர்களை இப்படி காமிக்கிறார் தொட்சேஷத்த சரச ரசிகாக உன்னுடைய சேஷத்தம் உனக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதையே தனக்கு ரசமாக இருக்க நினைச்சிருக்க கூடியதான இந்த பாகவதர்கள் ஆச்சாரியர்கள். இப்ப ஆச்சாரியி சொல்பாவசிஷ்டம் வரகான்னு சொன்னாரு அந்த ஆச்சாரியாளுக்கு என்ன சுவாதம் என்ன குணம் இருக்கு எம்பெருமான இடத்துல எப்படி ஒரு வியாமோகம் இருக்கு அப்படிங்கறத காமிக்காக மொய்த்து கண் பனிசோர மெய்கள் சிலிர்ப்ப ஏங்கு இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்ட வெட்டெழுந்து ஆடிப்பாடி இறைஞ்சியன் அத்தனச்சுதன் அரங்கன கடுமையர்களாகி அவனுக்கு பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மற்றையோர் முற்றும் பித்தரே அவளை பைத்தியம். அப்ப அவருடைய சேஷதைக்க ரசிகர்களாய் எம்பெருமானிடத்துல ஆத்மசமர்ப்பணம் பண்ணினவர்களாய் எம்பெருமானுடைய கைங்கரியத்தே தனக்கு சொரூபமாக உடையவர்களாய் எம்பெருமானுடைய குணாஸ்வாதம் பண்ணக்கூடியவர்களாய் ஸ்வையேகஸ்மின் அபி விஜகதோ முக்தவத் சாதனத்தோ அவனே உபாயமாயும் அவனையே பலமாயும் பத்தினவர்களாய் தொட்சேகத்துவ சுரச ரசிகாக சூரையா உன்னுடைய சேஷத்துவ ரசிகர்களாய் உனக்கு அடிமையா இருக்கக்கூடியவர்களான இந்த சூரிகள் இந்த அடிமையா இருக்கக்கூடியவர்களுக்காக அவள் என்னப்பட்டேஷத்துவ சுரச ரசிகாக சூரையா மே சுதந்திராம். அப்ப அவர்கள் தான் எனக்கு சுவாமி அப்படின்னா அவர்களிடத்துல எனக்கு சுதந்தாம் சுவாது புத்தி ஏற்படும். பராசர பட்டர் ரங்கராஜர் தவம் பண்றது தவபரோஹமித்த கார்கி தார்மிகை சரணமித்த பிவா சமுதைரிதம் அப்படிங்கிறது நான் ரெண்டு அதாவது தேசிகன் முன்னாடி யாமி சரணம்னு சொன்னார் சுனிஷ்டாபிரபத்தி பண்ணினவர் திருப்பி ஆச்சார நிஷ்டாபிரபத்தி பண்ணலாமான்னு சீமசாரத்தை கேட்டுக்கிறார். கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி பராசர பட்டர் இத காமிக்கிறார் என்ன ஸ்ரீரங்கத்துல தவ பரோகமித்தி அகார்ஹி பாராதி அகார்ஹி தார்மிகைஹி தார்மிகர்களா இருக்கக்கூடியதான ஆழ்வான் பிரபதிகளாலே தவ பரோகம் நான் உன்னை சேர்ந்தவன் காட்டப்பட்டவனானே அது மாத்திரம் இல்ல சரணமித்தியபி வாசம் உதீரிதான் நான் உன்னிடத்த சரணம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அனுஷ்டானத்தை பராசரப்பட்டவங்க காமிச்சிருக்கார் சிவனங்கராஜ சவத்துல உத்தர சதகத்துல. அது மாதிரி சுவாமியும் இங்க சாமி சரணம்னு தா சரணாகதி பண்ணார் இங்க ஆச்சாரியாளத்த ஆச்சாரியான் ஆச்சாரியிடத்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கேன் சொல்பாவசிஷ்டம் வரஹா உமக்கு இனிமே பரம் புரச்சல் அப்படின்னு இந்த முன்னாடி சொன்னார் அந்த ஸ்லோகத்தை சொன்னது அனுவர்த்திச்சு இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியாளுடையதான குணானு கூட பூர்த்தி. இவா ஒருத்தர் ரெண்டு பேரா அப்படின்னா சூரயோமே சுதந்திராம். இந்த சூரிகள் இவா எப்படிப்பட்டவரா இருப்பா, ஞாலத்தின் ஒளியுருவை நினைவார் நாயகரே, பார்வண்ண மடமங்கை பனினன் மாமலர்கள் அத்தி, நீர்வண்ணன் மார்பவத்து இருக்கையை உன்னிணைந்தவனோ, கார்வண்ண முது முன்னீர் கடல் மல்லத்தல சயனம், ஆரண்ணன் நஞ்சுடையார் அவரம்மை ஆழ்வாரே. அவதான் சூரிகள். அந்த சூரியர்கள் எப்படிப்பட்ட சேஷத்தொரச ரசிகாக, உன்னுடைய சேஷத்துவத்தை ரசிக்க கூடியவர்களாய், உனக்கு சேஷனாய் உனக்கே தொண்டுபட்டு இருக்கிறது ரசனை உடையவர்களால் ராசக்கியம் உடையவர்களான சூரியர்கள் ஆச்சாரியர். ஆச்சாரியாள் ஆச்சாரியாள்னு சொல்லிட்டா அவ எப்படி இருக்கா அப்படின்னா, எம்பெருமான் இடத்துல தோய்ந்து போயிருக்கான். அப்பேற்பட்ட ஆச்சாரியார்கள்லாம் மே எனக்கு சுதந்திராம் சுதந்திராம் அப்படின்னா அவ சுவாதுதமமா இருக்கான். எனக்கு எனக்கு ருச்சிக்கப்படவர்கள் அவர்கள் நினைக்க நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா எனக்கு ருசி பிறக்கிறது. எப்ப ருச்சி எதை நினைக்கிறச்ச, ஆச்சாரியாலையும் பெருமாளையும் நினைச்சா, கண்ணனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், என்ன பணல் நன்னத்தங்குரு நம்பி என்னத்தால் அன்னைக்கு மமதூரும் என்னாவுக்கு. பகவான தியானம் பெருமாளை தியானம் பண்றதை விட இந்த பெருமாள் எனக்கு காட்டி கொடுத்த ஆச்சாரியாள் பெருமாள் இடத்துல சேஷதைக சொரூபராய், பெருமாளுடைய சேஷத்துவமே பெருமாளுக்கு தான் அடிமைப்பட்டிருக்கிறதே தனக்கு சொரூபமாயும், அவருடைய கைங்கரியமே தனக்கு தாரக போஷக போக்கியமாயும் நினைச்சிருக்க கூடியதான, அவனுடைய குணங்களிலே உன்மத்தர்களா இருக்கக்கூடியவர்களான ஆச்சாரியர் இருக்காரலே, அவர்களுடைய பத்திரதான நினைப்பு பகவத் விஷயத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தை விட சுவாதுத்தமத்துவத்தை விட சுவாதுத்துவத்தை விட பாகவதர்கள் விஷயத்துல இருப்ப அவர்களுடைய நினைப்பதாலே உண்டானதான சாதுத்வம் இது சுவாதுத்தமமா இருக்கு. பகவத் விஷயம் சுவாது தரமா இருக்கு, பாகவத விஷயம் சுவாது தமமா இருக்கு. அதனால மே எனக்கு சுதந்தாம் இவர்கள் ருசிக்க கடவர்கள், எனக்கு அனுபவிக்க கடவர்கள் அப்படின்னு ஆச்சாரியர்களை இந்த ஸ்லோகத்துல கொண்டாடினார். தொய்யா ஆச்சாரியை வினிகிதபரஹா, தொய் உன்னிடத்தில் ஆச்சாரியை வினிகிதபரஹா அகம், ஆச்சாரியர்களாலே சமர்ப்பிக்கப்பட்ட பரத்தை உடையவராக இருக்கிறேன். ஏ ரங்கநாத தாவகா ரங்கநாத, அவ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கோ, கைங்கரிய பிரமண மனசா அக்ரத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம், கைங்கரிய பிரமண மனசா தொத்குணாஸ்வாதமத்தா பொய்யேகஸ்மின் அபி விஜஹதோ முக்தவத் சாதனத்வம் ஏகஸ்மின் அபி விஜகதா. அப்ப மிஷத் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவரீரிடத்துல சம்சாரிகமான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு தேவரீரை பத்தி இருக்கஸ்மின் அபி விஜகதா முக்தவத் சாதனத்வம் ரசிகாஹ, உன்னுடைய சேஷத்துவத்தினுடைய சாரசத்தை அறிஞ்சு அதை ரசிக்க கூடியவர்களான ஆச்சாரியர் இருக்காரே சூரையா மே சதந்தாம், எனக்கு அவர்கள் ருச்சிக்க கடவர்கள், அவர்கள் எனக்கு அனுபவிக்க கடவர்கள், அவர்களாலே சேவிக்க கடவர்கள் அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல தனக்கு ஆச்சாரியாளுக்கு இருக்கக்கூடியதான பெருமைகளை சொல்லி, தன்னுடைய பூர்வாச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடியதான பெருமைகளை சொல்லி, அந்த ஆச்சாரியர்கள் எனக்கு ருச்சிக்க கடவர்கள் அப்படிங்கிற விஷயத்த ஆழ்வார் எப்படி குலசேகர பெருமாள் எப்படி அனுபவிச்சாரோ அந்த ரீதியா இந்த பாசுரத்துல இந்த ஸ்லோகத்தை ரங்கநாதன் இடத்துல அனுபவிக்கிறார். ரங்கநாதேகஸ்மின்பிதோ முக்தவத்சாதனத்வம் சுரயோ மே சுதந்தாம். கவிதாரிகிருஷ்ணாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.